எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம், தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம். கண் திறந்தவள் பார்க்கும் போது கடவுளை என்று நம்பும் மனது. இன்னும் கங்கள் திறக்காத சிற்பம், ஒரு கோடி பூ பூக்கும் வெட்கம், ஆன் மனது அழிக்க வந்த சாபம், அறிவை மயக்கும் மாய தாகம். இவளை பார்த்த இன்பம் போதம், வாழ்ந்து பார்க்க நெஞ்சம் ஏங்கும். கனவுகளில் வாழ்ந்த நாளை கண் எதிரே பார்க்கிறேன், கதைகளிலே கேட்ட பெண்ணா திரும்பி திரும்பி பார்க்கிறேன். அங்கும் இங்கும் போடும் கால்கள் அசைய மறுத்த வேண்டது, இந்த இடத்தில் இன்னும் நிற்க இதயம் கூட ஏங்குது. என்னானதோ ஏதானதோ, கண்ணாடி போல் உடைந்திடும் மனது. கவிதை ஒன்று பார்த்து போக கண்கள் கலங்கி நானும் ஏங்க, மழையும் சாரல் என்னை தாக்க விழிகள் எல்லா கேள்வி கேட்க. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம், தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம். கண் திறந்துகள் பார்க்கும் போது கடவுளை என்று நம்பும் மனது. அந்தமும் மறந்து உன் அருகில் கரைந்து நான் போனேன், ஆண்கள் வெட்கப்படும் தருணம் உன்னை பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறது, இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது. வியந்த வியந்த உடைந்த உடைந்து சரிந்த சரிந்த மிரண்டு மிரண்டு எந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து. Log on to www.erosentertainment.com.